ஏழாவது நாளுக்கான தியானம். பிளவுண்ட மலை. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். யாத்ராகமம் 33:22. அகஸ்டஸ் டாப்லாடி என்னும் தேவ மனிதன் தனது 16வது வயதில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவரது 16வது வயதில் மாம்ஸ் மோரிஸ் என்னும் ஆத்ம பாரம் கொண்ட தெருவில் பிரசங்கம் செய்யும் ஊழியர் நடத்திய சிறு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அந்த ஊழியர் எபேசியர் 2:13 சத்தியத்தை பகிர்ந்து கொண்டார். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்னும் இந்த வார்த்தைகள் அவருக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவர் அப்போதே தம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். சில வருடங்கள் கழித்து அவர் ஒரு சூறாவளி புயலில் சிக்கிக்கொண்டார். எங்கு பத்திரமாக இருப்பது என்று தெரியாத நிலையில் அங்கு ஒரு பாறையும் அதில் ஒரு பிளவும் இருப்பதை கண்டார். அந்த பிளவில் புயல் ஓயும் மட்டும் தங்கியிருந்து தப்பித்து கொண்டார். தனக்கு அந்த புகலிடத்தை கொடுத்த தேவனை துதிக்கையில் கண்மலையான கிறிஸ்துவும் தமக்காக பிளக்கப்பட்ட அவரது சரீரமும் அவருடைய கண்முன் தோன்றியது. அங்குதானே அந்த பாடலை எழுத ஆரம்பித்தார். பிளவுண்ட மலையே, புகலிடம் ஈயுமே. இந்த நாளிலும் நாம் இந்த பாடலை பாடி நம் கண்மலையாகிய கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து துதிக்கிறோம். நமக்கு ஒரு புகலிடம் உண்டு. நம் வேதனையில், நம் துன்பங்களில் நம்மை மறந்து புயல் நீங்கும் வரை தம்முடைய கரத்தின் மறைவில் மறைத்து பாதுகாக்கும் தேவன் நமக்கு உண்டு. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று ஏசாயா 25:4 பார்க்கிறோம். ஆம், நம் தேவனே நமக்கு பலனும் திடனும் அடைக்கலமும் கோட்டையும் ஆனவர். அவரின் செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறோம். இந்த சீரை பெற்ற ஜனமாகிய நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றுள்ளோம். அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு சொல்கிறது. பிளவுண்ட மலையே, புகலிடம் ஈமே. பக்கம் பட்ட காயமும் பாய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவ தோஷம் யாவுமே நீக்கும்படி அருளுமே. ஜெபிப்போமா. எங்கள் கண்மலையும் கோட்டையுமாகிய கர்த்தாவே, சத்ரு வெள்ளம் போல வரும்போது அவனுக்கு எதிராக கொடி ஏற்றுபவரே, உம்மை துதிக்கிறோம். பிளவுண்ட மலையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்கிறோம். உம்முடைய நாமத்திற்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.